సంశయామి వేదాంతలక్ష్మణమునిందకృపాంతబోధం తత్పాదయత్న సరసీరితభృంగరాజం త్రయ్యంతయుగ్మకృతభూరి పరిశ్రమంతం శ్రీరంగలక్ష్మణమునిం శరణం ప్రపద్యే. శ్రీమతే శ్రీవరాహమహాదేశికాయ నమః. శ్రీమతే రంగరామానుజ మహాదేశికాయ నమః. శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః. శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః. శ్రీమతే భగవతే పాశ్యకారాయ మహాదేశికాయ నమః. శ్రీమతే వగుడభూషణ మహాదేశికాయ నమః. శ్రీరంకనాయకి నమః. శ్రీరంకనాథ పరబ్రహ్మణే నమః. శ్రీరంకనాథ దివ్యమణిపాదికాభ్యాం నమః. శ్రీమత్యైకోతాయై నమః. శ్రీతరంగమహనంజని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః. శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్య కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృతి. భాగవతాలకు అనేక కోటి నమస్కారంగళ్. నేటి దిన పర్యంతం స్వామి దేశికినుడయ్య పాదుగా సహస్రత్లే 29వ పద్ధతியான ప్రకీర్ణ పద్ధతి பார்த்தோம். ஒரு விஷயத்தை மட்டும் அந்த பதத்தில சாதிக்காமல் அநேக விஷயங்களை சுவாமி தேசிகன் வந்து அற்புதமா சாதிச்சிருக்கார் நமக்கு. அதனால இது பிரகீர்ணம்னு பேர் வச்சிருக்கார் அதுக்கு. தது அனந்தரம் அடுத்த பத்ததியானது சித்திர பத்ததிகி. 30வது பத்ததி சித்திர பத்ததி. இதுல என்னன்னா கீழ் பத்ததிகள்ல இந்த ஆஸ்திகாலுக்கு ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியதான பாதுகையினுடைய ரூபத்தையும் பலவித பெருமையையும் பற்றி பலவிதமாக பேசித்து வர்ணித்து நம்மை போல இருக்கக்கூடியதான முமுட்சுக்கள்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதை விஸ்தாரமாக சாதிச்சார். அதில் இந்த பாதுகையினுடைய சொரூபரூப குண விபவம் சேஷ்டிதங்களுடைய ஆச்சரியங்கள் என்னென்ன விஷயத்தை இந்த பாதுகாதவி பண்றான்னு காட்டி, அதாவது இந்த பத்ததியில காட்டி, அதற்கு தக்கபடி சப்த சித்திரம், அந்த சித்திரம் சப்தத்தை வச்சு ஒரு படம் வரையலாம் போல ஆக்கி அதுக்கு அர்த்தமும் கொடுத்து அர்த்த சித்திரங்களும் அடங்கிய பல ஸ்லோகங்களாலே சுவாமி தேசிகன் ரொம்ப பக்தியோட இந்த பாதுகைய பிரார்த்திச்சு தன்னுடைய ஆத்மக்ஷேமத்தை பிரார்த்தனை பண்ற. என்னுடைய ஆத்மாவுக்கு ஒரு க்ஷேமம் கொடுகே பாதுகையே அப்படின்னு தன்னுடைய கவிநயத்தையும் சாகித்யத்தையும் வியாகரண மேதாவிலாசத்தையும் சுவாமி தேசிகன் காட்டுறார். பலவிதமான சித்திரங்கள் அடங்கிய ஸ்லோகங்கள், எல்லா ஸ்லோகங்களையும் பார்க்க முடியாது நம்ம இப்போ. ஏன்னா கொஞ்சம் வந்து சாஸ்திர ஞானம் வேணும் அந்த சித்திரங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு. நமக்கு இப்படி பார்க்கறது, கிராஸ்ல பார்க்கறது, ஸ்ட்ரெயிட்டா பார்க்கறது, கீழே இருந்து பார்க்கறது, மேலே இருந்து பார்க்கறது, எப்படி பார்த்தாலும் அர்த்தம் துணிக்கும்படியான அவருடைய அந்த சம்ஸ்கிருத நடத்தினுடைய கவிநயம் காட்டுறார் சுவாமி தேசிகன். அதனாலே இதுக்கு சித்திர பத்ததி அப்படின்னு பெயர் வச்சிருக்கார். சித்திரம் என்ற பதம் என்னன்னு சொன்னா, பல வர்ணங்கள் கலந்த ஒரு கோலம் போலவும் ஒரு நிறம் போலவும் ஆச்சரியங்களை இவை சொல்றது. உதிஷ்டாம் சர்வசித்ராணாம் பிரபத்ய மணி பாதுகாம் விசித்த ஜகதாதாரோ விஷ்ணு யத்ர பிரதிஷ்டிதா. இது முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் இந்த ரங்கநாதனுடைய கல் இழைத்த பாதுகைகள் சமஸ்தமான சித்திரங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கு. இந்த சம்சார பந்தம் விடுபட்டு பகவத் பிராப்தி என்கிறதான மோக்ஷம் கிடைப்பதற்கு உபாயமா நம்பப்படுறது. அப்படி அடியேனும் நம்பி அந்த பாதுகையே நான் ரொம்ப வினயத்தோட பிரார்த்திக்கிறேன். அதை சாதித்துக்கு கொடுக்கக்கூடியதான சக்தி ஆகினது அந்த பாதைக்கு இருக்கு. ஏன்னா எல்லா லோகத்திலையும் அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தி போல வியாபித்து பெருமாளை வந்து ஒரு தொந்தரவும் இல்லாமல் மிகவும் சுகமாகவே எப்பொழுதும் தன்னிடத்துல ஸ்திரமாக என்றும் இருக்கும்படியாக தன்னுடைய குணத்திலே அவசியம் பண்ணி வச்சுருக்கா இந்த பாதுகை. அப்படித்தான் நம் ஆச்சாரியாலும் தங்களுடைய குணத்தாலும் சொரூபத்தாலும் யோகதையாலும் அனுஷ்டானத்தாலும் வியாபாரத்தாலும் இருந்து தங்களுடைய ரொம்ப தைரியசாலியாகவும் இருந்து தங்களுடைய பிரமையினாலும் பிரபத்தியினாலும் சர்வேஸ்வரனை தங்களுக்கு சுவாதீனப்படுத்தின்றிருக்கா. இது வந்து சரீராத்ம பாவம் சம்பந்தம். அந்த சம்பந்தத்தை காட்டி நாம் சரீரமாகவும் பெருமாள் வந்து உள்ளே இருக்க ஆத்மாவாகவும் இருந்து கொண்டிருக்கான். அதுதான் நம் சம்பிரதாயம். தெய்வத்தில் இந்த விஷய சரீராத்ம பாவத்தை காட்டி இந்த பெருமாள் லோகத்தில் வந்து நிரபராதமாக ஸ்தாபித்து இந்த ஆச்சாரியால் தங்களை வந்து அனன்யகதிர்களாக சொல்லி ஆசைத்து பரபுருஷார்த்தத்தை சாதித்துக் கொடுக்கத்தக்கவர்கள் என்பதுதான் இங்கே இந்த பாசுரத்திலே சூச்சிக்கப்படுறது. இப்படியானது முதல் பாசுரம் சித்திர பத்ததியிலே புதிஷ்டாம் சர்வ சித்ராணாம் பிரபத்தே மணிபாதுகாம் விசித்திர தகதாஜாரோ விஷ்ணு யத்ர பிரதிஷ்டிதா அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் முதல் பாசுரத்தை அவதாரிக்க பண்றார். அடுத்தது சுனிதே பாதுகே சித்தம் சித்ராபிர் மணிர் விபோகோ யுகக்ரம புவ வர்ணானு யுகபத்து வகசே ஸ்வயம் அப்படின்னு சொன்ன. பாதுகளிடத்த பலவிதமான அதிசயங்கள்லாம் இருக்கு. எம்பெருமான் வந்து ஒவ்வொரு அவதாரத்திலையும் தனக்கு என்று ஓரோர் வண்ணத்தை மட்டும் வகிக்கிறார். முன்ன வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிழநின்ற பின்ன வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணமெண்ணுங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் துரிமேனி இன்ன வண்ணம் என்று காட்டீர் இந்தளூரீரே அப்படின்ட்டு கலியன் வந்து இந்துள்ள பெருமாளை வர்ணிக்கிறார். அப்படி பெருமாளுக்கு ஒவ்வொரு அவதாரங்களிலேயும் ஒவ்வொரு விதமான வர்ணங்கள். கிருதேகத்தில் பெருமாள் ஸ்வேத வர்ணம் வெளுப்பு நிறமாக இருந்தார். திரேதாயுகத்திலே சிகப்பு நிறமாகவும் இருந்தார். துவாபர யுகத்திலே பெருமாள் பொன் வண்ணமாக இருந்தார். கருப்பு கலந்த பொன் வண்ணம் கலியுகத்திலே கருப்பா இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி பெருமாள் பல வர்ணங்களை எடுத்துண்டார். ஆனா ஒரே சமயத்திலே ஒரே ரூபத்திலே பல வர்ணமுள்ள இந்த பாதிகள் இழக்கப்பட்ட ரத்தினங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் இவள் தன்னுதாக்கி கொண்டு பல வர்ணத்திலே ஒரு யுகத்தில் இவள் வந்து சேவை சாதிக்கிறாள் இந்த பாதுகாதேவி. இந்த பாதுகாதேவியை பற்றியான ஸ்தோத்திரம் நாம் பண்ண வேணும் ஆரம்பிச்சாக்க அந்த ஸ்லோகங்களுக்கும் அந்த வார்த்தைகளுக்கும் பதங்களுக்கும் ஸ்வரத்துக்கும் அக்ஷரங்கள் எல்லாம் அவருடைய அனுகிரகத்தாலே பல ஆச்சரியமாக பதங்களையும் அர்த்தங்களையும் கொடுக்கும்படியாக அவளே நமக்கு அமைச்சு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட வாக்கை அனுகிரகிப்பது ஹே பாதுகாதேவியே சுவாமியேவ நீதான் கொடுக்கிறேன்னு சாய்கிறேன் சுவாமி தேசிகன். அவருடையதான கடைக்கண் பார்வையான அனுகிரகம் இல்லைன்னா இந்த பாதுகா சகஸ்திரமானது தலை கட்டிருக்காது. களவு குதேகம் தச்ச கலிதஸ்ய கிருதயுகே தச்சதே சதி கோவிந்தோ கோவிந்தகா ஹிருதய நாச்சுதகா அப்படின்னு யுக வைஷமியத்தை காட்டி சர்வகாலத்திலும் சர்வஜனங்களுக்கும் யோக்கியமான சரணாகதி என்ற ஒரு சுலபமான உபாயத்தை காட்டி லோகத்திலே இங்கே வசிப்பா அத்தனை பேருக்கும் உஜ்ஜீவிக்கும்படியா நம் ஆச்சாரியால் பண்றா. ஆச்சாரியால் தான் பாதுக. பகவானை காட்டிலும் நம் ஆச்சாரத்திலே அதிவிசேஷ அதிசயம் இருக்கு. நாம் பரபக்தியோடு நம் ஆச்சாரியாலை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று ஆரம்பித்தாலும் அவர்களுடைய அனுகிரகத்தை முன்னிட்டு பகவானை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி பிரயத்தனப்பட்டாலும் அவ அனுகிரகத்தாலதான் வந்து நமக்கு ஆச்சரியமான அவர் பெருமான ஸ்தோத்திரமனுடைய வாக்கு நமக்கு வருது இல்லையா. திருமணி ஆழ்வார் எத்தனையோ சம்பிரதாயத்துக்கு போயிட்டு வந்தார். சாக்கியம் கற்றோம், சமணம் கற்றோம், சங்கரனார் ஆக்கிய ஆகமத்திலே நூல்களை ஆராய்ந்தோம்னு சொன்னார். ஆனா பேயாழ்வார் என்ற ஒரு ஆச்சார அனுகிரகத்தாலே அவர் வந்து புனகா வந்து நம்மளுடைய வைஷ்ணவ தர்மத்தை அனுஷ்டிச்சு நமக்கெல்லாம் திருச்சந்த விருத்தம் நான்முகன் திருவந்தாதி என்ற கிரந்தங்கள் நமக்கு அற்புதமா நமக்கு கொடுத்த நாராயணன் நான் எல்லாருக்கும் அதிதேவதைன்னு சொல்லிட்டு போனார். அப்படி ஒரு ஆச்சாரியால் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு தேவைப்படுறா மனசும் வாக்கும் வந்தினா ஆச்சாரகம் கிடைத்து அதுல இருந்து நம் பெருமாளை பிரீத்தி பண்ணி நம்ம வந்து பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணலாம். இந்த ஸ்லோகத்துல அனுப்ராசம்னு சொல்லுவா சப்த சித்திரம். இதெல்லாம் வந்து சாஸ்திர விஷயங்கள் எல்லாமே. இந்த உபன்யாசத்தின் நடுவுல இந்த சித்திர படங்கள்லாம் காட்டணும். அதுக்கு எல்லாம் ஒரு கிரந்தத்திலேயே இருக்கு படங்கள் எல்லாமே. அதனால அவ அந்த ஸ்ரீகோதத்தில் அப்பப்ப சேவிச்சு வேண்டியது. ஸ்லோகம் 912க்கு நான் ஸ்லோகம். அந்த படங்கள் எல்லாம் வியாக்கியானங்களை கொடுத்துருக்கா பெரியவா. அது கொஞ்சம் கிரந்த ஞானமும் சம்ஸ்கிருத ஞானம் இருந்தாதான் அது புரியும் நமக்கு. ஏன் இப்படி போட்டேன்னா அது கொஞ்சம் அந்த ஞானம் தேவைப்படுறது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதனாலே படங்கள் இல்லாம சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்றேன் நடிகேன். அதனால யுக தர்மத்திலே பெருமாள் வேறுபட்டிருந்தாலும் ஒரே யுகத்திலே பெருமாளுடைய அனைத்து யுக தர்மங்களையும் தன் திருவடியிலே தன்னுடைய திருமணில காட்டுறா இந்த பாதுகா தேவின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். சுனிதே பாதுகைய சித்தம் சித்ராபிர் மணிபிர் வியோகோ யுகக்கிரம புவா வர்ணானு யுகபத்து வகசே ஸ்வயம் அப்படின்னு சித்திரபதியிலே 912 ஸ்லோகம் அதுல அற்புதமா சாய்ச்சிருக்கார். அடுத்தது நிறைய சாய்ச்சின்னு போறார். சுரா சுராச்சிதா தன்யா துங்கமங்கள பாலிகா சரா சராச்சிதா மான்யா ரங்கபுங்கவ பாலி பாதுகான்னு சொல்லிட்டு பாலிகா பாதுகான்னு ரைமிங்கா நிறைய சாய்கிறார் சுவாமி தேசிகன். எல்லோரோடையும் பூஜிக்கப்பட்டு அவர்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான இந்த பாதிகை உயர்ந்த சேசிகளை கொடுத்து காப்பாற்றா இந்த ஜங்கமஸ்தாவரங்கள்லாம் வழங்கி இந்த லோகத்துக்கு ரொம்ப ஆசிரியக்கப்படும் தன்னுடைய சரீரத்திலே அலங்காரத்தமாக அமைக்கப்பட்டிருக்க பல ரூபங்களை பார்த்தா பகவானுடைய விஸ்வரூபத்திலே சமஸ்த லோகங்களையும் தன்னுடைய சரீரத்திலே பெருமாள் வைத்து காப்பது போலே இருக்கு. அப்படி ஸ்ரீரங்கத்திலே வசிக்கும் புருஷோத்தமனுடைய பாதுகையானது எல்லா விதத்திலுமே அவனைப் போலவே அளவில்லாத பெருமையுடையதா இருக்கு அப்படின்னு சுவாமி திருவுள்ளப்பரர் இந்த மூன்றாவது பாசுரத்தில் 913 இதனுடைய எப்படி இதனுடைய கதி எப்படி இருக்கு, இந்த பாசுரத்துடைய போக்கு எப்படி இருக்குன்னா இந்த ஸ்லோகத்தில் சித்திரத்துக்கு கோமூத்திரகா பந்தகம்னு பேரு. ஒரு பசுமாடு வந்து அந்த மூத்திர விசர்ஜனம் பண்ணிட்டே நடந்து போகும் அப்படி திருவுள்ள பார்த்துருப்பீங்க. அது ஒண்ணுக்கு போயிட்டே போகும் அப்படி இப்படி. அது போகும்போது எப்படி போகுமோ அது நடைக்கு தகுந்தவரு தான் அந்த வெளியிலேருந்து வர அந்த கோமூத்திரமானது அது மாதிரி நான் வந்து போகும் அந்த கத்தியிலே இந்த ஸ்லோகம் பண்றேன் சுவாமி தேசிகன். பூமியில விழுந்து ஒரு கோடு எப்படி போகுமோ, அந்த அதனுடைய அந்த கோமூத்திரமானது எப்படி போகுமோ, அப்படிதான் சோக கதி இருக்குன்னு பெரியவா சாச்சிருக்கிறாங்க. மாதிரி இந்த மாதிரி நிறைய சோகங்கள் இந்த பாதுகை மகாலட்சுமி போலிருந்து ரங்கநாதனுடைய பாதுகையான இந்த மகாலட்சுமி போல நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குறதா சில ஸ்லோகங்களை சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்லோக கதி சொல்லிருக்கார். இந்த பாதுகாச வச்சதை தவிர வேறு ஒரு உபாயம் இல்லை, நம்ம துக்கத்தை போகக்கூடிய இந்த பாதுகா தான் அப்படின்னு சாப்பிடுறார். அனன்ய சரண சீதன்னு அனந்த கல்லோல சாரகே சரணம் சரணத்ராணாம் ரங்கநாதஸ்ய சம்சயே அப்படின்னு 915 ஸ்லோகத்தை சாய்கிற எல்லையில்லாத கஷ்டம் நிறைந்த லோகம், இந்த முடிவில்லாத சம்சார பந்தம், இதில் அகப்பட்டு ஒவ்வொரு ஜீவாத்மாவும் வந்து சுழன்று இருக்கு. இந்த பாதுகா சம்பந்தம் பெறாமல் அனாதியான இந்த லோகத்தை நம்ம அலைஞ்சிருக்கோம். அதிலிருந்து மீளணும்னா இந்த பாதுகையினுடைய சம்பந்தத்தை தவிர வேறொரு உபாயம் உபாயத்தாலும் இந்த சம்சாரத்தை தொடர்ந்து நம்ம முக்த தசை அடைய முடியாது அப்படின்னு, அதுக்கு நீயே உபாயம் அப்படின்னு தேசிகன் வந்து சாதிக்கிறார். சரணம் சரணத்ராணாம், சரணம்னா பாதுகை, சரணம்னா உபாயம்னு பேர், அதாவது பிரபத்தின்னு பேர். ரங்கநாதச சம்சயே, ரங்கநாதனுடைய அந்த திருவடியை நான் வந்து ஆசிரியிக்கிறேன், வரிக்கிறேன், அடைகிறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து அற்புதமாக சாய்க்கிறார். இந்த பாசுரத்துடைய சித்திரத்துக்கு என்ன சொல்றாருன்னா நிர்வோஷ்டியம் அப்படின்னு சொல்றார். அதாவது ரெண்டு உதடும் சேர்ந்து உச்சரிக்கக்கூடியதான் அக்ஷரங்கள் இந்த ஸ்லோகத்தில் ஒன்று கூட இல்லாமல் இருப்பதுதான் இது ஆச்சரியம் அப்படின்னா. இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் தனித்தனியாக காலட்சேபம் பண்ணாதான் நமக்கு வந்து அந்த சம்ஸ்கிருதத்தினுடைய அழகும் அதில் இருக்கிற வியாகரண விஷயங்களும் அந்த சாகித்ய விஷயங்களும் நமக்கு தெரிய வரும். இப்படி நிறைய விஷயங்களை தம் அந்திமஸ்மிருதியை பத்தி பேசுற சுவாமி தேசிகன், பிரதிபாயாக பரம் தத்துவம் பிப்ரதி பத்மலோச்சனம், பிப்ரதி பத்மலோச்சனம் பச்சிமாயாம் அவஸ்தாயாம் பாதிகே முக்கியதோமம அப்படின்னு அற்புதமான ஒரு ஸ்லோகம். இந்த மரண சமயத்தில் மற்ற இந்திரியம் எல்லாம் ஒவ்வொன்றா அழிஞ்சிடும், மனசும் அடங்கி இந்த மோகத்தை மோட்சத்தை அடைவதற்கு வேண்டான முந்திய கடைசி க்ஷணம், அதை பத்தி சொல்ற சம்சார தாபங்களை எல்லாம் அடியோடு போக்கக்கூடியதான தாமரை பூ போன்ற கண்களை உடையதான உயர்ந்த தேவதையான பகவானை வகிக்கிற நீ என் மனத்திலே வந்து தோன்ற வேணும் அப்படின்னு சொல்ற இந்த பாசுரத்தில் தன்னுடைய அந்திம ஸ்மிருதியை பிரார்த்திக்கிற. அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்க தரவணை பள்ளியானை என்று பெரியாழ்வார் சாதிச்ச. பாதுகை நினைச்சாலே அதுவே பரமபகவத் விஷயம் இல்லையா? அப்படி தன் அந்திம ஸ்திதியை காட்டி எனக்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த பாதுகை பகவானை விட்டு பிரியாமல் சர்வ அவஸ்தையிலும் அவன் கூடவே சஞ்சாரம் பண்றார். ஆச்சாரியால் விஷயமாக அந்திம ஸ்மிருதியும் பிரார்த்திக்கப்படுறதுங்க. ஆச்சார்களும் பாதுகையைப் போல எம்பெருமானை விட்டு ஒரு கணமாத்திரம் பிரியாமல் பெருமாளின் நினைவாகவே இருக்கான் ஆழ்தரும் ஏகசிந்தேனா என்றபடி இந்த ஸ்லோகத்தில் சித்திரத்துக்கு என்னன்னா கிரியாவச்சன பிரேகிணிக்கான்னு பேரு. இதான் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவாளதான் புரியுது. நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த பதத்தை மட்டும் அடி விஜயாபனம் பண்ணிட்டு போறேன். அந்த மாதிரி அற்புதமான ஸ்லோகம். அடுத்த இன்னொரு ஸ்லோகத்தை என்ன சாய்கிறார் அப்படின்னா, இந்த பாதுகையின சொரூபம் இந்த வியாபாரம் இருப்பு எல்லாம் பகவானுக்கு ஏற்பட்டதாகவும் பகவத் அதீனமாகவும் இருக்கு, அதை நம்ம உணர்ந்து நடந்தாக்கா என்னன்னா பகவானுக்கு மிகவும் பிரீதி பாத்திரமாகவும் இருக்கிறதோ அப்படிப்பட்ட பாதுகையானது மிகவும் அகிஞ்சனாகவும் ஆசிரிதனாகவும் இருக்கிற என்னை எனக்கு ஒரு தத்துவ ஞானம் கொடுத்து பெருமாளுக்கு பகவத் புருஷகாரத்தாலே நீ காப்பாற்ற வேண்டும் அம்மாண்டு பாதுகேட்ட பிரார்த்திக்கிற. இதுல வந்து அகார சப்தம் வந்து அகாரோ விஷ்ணு வாசகா அப்படின்னு சம்ஸ்கிருத டிக்ஷனரி சொல்றது. அதனால அகார சப்தம் பெருமாளுக்கு குறிக்கும். அமலன் ஆதிபீரான் சொன்னர். அமலன்ற பதத்தை முதல்ல அகாரம் அந்த திருப்பாணாழ்வார் சாதிச்ச கிரந்தம் நமக்கு அமலன் ஆதிபீரான்ல அகாரம் உக்காரம் அகாரம் அகாரம் பெருமானை சொல்லும் உக்காரம் பிராட்டிய சொல்லும் அகாரம் ஜீவனை சொல்லும் சில ரகசியங்கள்ல சுவாமி தேசியன் பறக்க சாதிச்சு. அதுவே ஆழ்வார் ஆதிகளும் தங்கள் பாசுரத்தை சூக்ஷமத்தை வச்சு சாதிச்சிருக்கா. இப்படி வந்து இந்த சித்திரம் இந்த பாதுகையாருடைய விஷயமானது சித்திர பத்தத்திலே போயின் இருக்கு. ரொம்ப மேலும் என்னன்னா அந்த பாதுகாதேவி எப்படிப்பட்டவள், ஆசிர சுலபனான பெருமாள் திருவை ஆசிரியிருக்கா. நம்மெல்லாம் கர்மஜீவர்கள், அதற்கு பிராயச்சித்தன்னா இந்த பாதுகாதேவி தான் உத்தமமான அந்த பிராட்டி. நமக்கு ஒரு இருப்பிடமா இருக்கா. ஒரு ஒரு பாகங்களுக்கும் ஒவ்வொரு பிராயச்சித்தமும் சாஸ்திரம் சொல்றது இல்லையா. அதெல்லாம் விட்டுட்டு பல பிராயச்சித கர்மாக்களை செய்ய முடியாத நம்ம போல அக்கிஞ்சனால் இருக்கா. நித்திய நித்தியம் பாவம் பண்ணிட்டு இருக்கோம், டெய்லி பிராயச்சித்தம் பண்ணிட்டு இருக்க முடியாது. சகல பாவங்களையும் போக்குவதற்கு ஒரே அத்விதீயமான உபாயமாக இந்த பாதுகை இருக்க, அதனாலேயே உன்னையே நான் உபாயமாக வரித்து விட்டேன். கோப்திருப்திரு வர்ணம், இந்த ஜீவதை ரட்சிப்பதற்கு உன்னை உபாயமாக வரிக்கிறேன். பாபங்களை நீ, நான் செய்கின்ற பாபங்களை நீக்கி என்னை வந்து என்ன பண்ணும், சேயசிலும் மூட்டி விடுகிறாய் அப்படின்னு தேசிகன் வந்து பாதுகையினுடைய பெருமையை பேசுற. பெருமாள் தாயார் பாதுகைகள் ஆச்சாரியால் இவ வந்து ஒருத்தரோட ஒருத்தர் என்றுமே பிரியாத இருக்கா. அவ வந்து என் திருவிழத்திலே கலக்க வேண்டும். ஆச்சார பரம்பரை நினைத்து ஸ்மரித்து தாயார் பெருமாள் பாதுகைகள் பரியந்தம் செல்ல வேண்டும் என்றும் சொன்ன. அதை என்னுயிர் தந்தளிச்சரை பாசுரம் சொன்ன, என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யானடவே அவகுருக்கள் நிறுவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெருநம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர்குறட்ட உய்யக் கொண்டார் நாதமணி சடகோபன் சேனைநாதன் என் அமுத திருமகள் என்று வர முன்னெட்டி அம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படின்னு சுவாமி தேசியன் ஸ்ரீமத் ரகசத்ரிய சாரத்தை சாட்சியர். ஆரம்பிக்கும் போதும் ஆச்சாரம் நாம் ஸ்மரித்தாக வேண்டும். எந்த காரியம் ஆரம்பத்திலும் ஆச்சாரிய வந்தனம், முடிவு பெறும் போதும் ஆச்சாரிய வந்தனம் இருக்க வேண்டும். அதுதான் சத்சம்பிரதாயம். அதான் இதை சூச்சகமா சாய்கிற இந்த ஸ்லோகத்தே அப்படி ஆச்சாரியால் இருந்தா நமக்கு சகல பாவம் போறது. நிறைய பாவம் பண்றோம், மந்திரலோபம் கிரியாலோபம் தந்திரலோபம் திரவியலோபம் நியமலோபம் இன்னும் எவ்வளவு லோபங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு காரியத்திலையும். இது எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி பல்லணும்னா ஒன்னே ஒன்னு பாதிகை உபாயமா பற்றுங்கோ அப்படின்னு அற்புதமா சாய்க்கிற. அடுத்தது ராமபாத கதாபாசா சாபாத கதபாமரா காது பாஞ்சன காசகசியா ஹியாசா காஞ்சன பாதுகா அப்படின்னு அற்புதமான ஒரு ஸ்லோகம் 919. இது என்னன்னா எம்பெருமான் ஆசிரித சௌலபியத்தினாலே பெருமாள் வந்து அவதாரம் பண்றார். அவனோடு கூட ராம அவதார காலம் மொத்தமும் நீ சஞ்சரிச்சிருந்த. அனுகிரக சுவாவத்தினாலே தேவர்களுக்கும் அவருடைய அகங்கார அகங்கார ஆத்மவியாதிகளையும் பாக்கிய சத்துருக்களையும் போக்கி காப்பாத்திரணின்னு அந்த தேஜஸினாலே சூரியனை கூட கொளுத்தக்கூடியதான பிரபாவம் உள்ளது அந்த அந்த பெருமாளுடைய தங்க பாதைகள் பிரம்மலோகத்திலேருந்து ஸ்ரீ ரங்க விமானத்தோடையே பூமிக்கு வந்தது. அதுதான் புராண பிரசித்தம் இல்லையா. இந்த பாதுகையே அனுகிரக சீலம் உள்ளது. தேவர்களுக்கு ஏற்படும் ஆத்ம வியாதிகளையும் போக்கி அனுகிரகம் பண்றது. அப்படி இந்த பாதையினுடைய அந்த பாதையேதான் பகவானுடைய ராமாவதார காலத்தும் இருந்ததுன்னு சொல்றார். ராமனுக்கு சீதையாகவும் கிருஷ்ணனுக்கு ருக்மிணியாகவும் எப்படி கூடவே வந்தாலோ அதே போல விஷ்ணு புராண ஸ்லோகத்தில் சொல்ற மாதிரி கூடவே வந்த மாதிரி அன்னேஷு ச அவதாரேஷு விஷ்ணோர் ஏஷானாமயின்னு சொல்லி சொல்லிருக்கு. அப்படி இவா வந்து கூடவே இவளும் சஞ்சரிக்கிறாய் இந்த பாதுகை. நம்மளுடைய ஆழ்வாராதிகளும் சதாச்சாரங்களும் அப்படியே ஒரு பகவானைப் போலவே ஆசிரியாளுடைய ஆத்ம வியாதி முதலானதை போக்கி நமக்கு அவ ரக்ஷகரா நமக்கு இருக்கா. அப்படி ஆச்சார விஷயத்தையும் இந்த ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன். ராகவத்தை உபவத் சீதா ருக்மணி கிருஷ்ண ஜன்மினி அன்னேஷு சித அவதாரேஷு விஷ்ணோ ரேஷான வாயினி விஷ்ணோ ரேஷா மனபாயினி அப்படின்னு கூடவே அகலகில்லையே நிறைவென்று அலர்மேல் வங்கி ஒரு மாமே என்று சொல்லும்படியாக பெருமாள் எங்கெங்க போறாரோ அங்கெல்லாம் பாதுகாதேவும் கூட வந்து நமக்கு அனுகிரகம் பண்றார் அப்படின்னு சொல்ற விதத்துல அடுத்த இன்னொரு ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இந்த பாதுகையான என்ன பண்றா அப்படின்னா அவ வந்து அனுகிரகத்தை மட்டுமே எல்லாரும் கொடுக்கிறா. சகல பாபத்தையும் போக்கக்கூடிய சுபாவம் பெருமாளை போலவே பாதுகைக்கும் இருக்கு. அவள் சுபாவமே அதுதான். எப்படிப்பட்ட சமாதியான மனசிலே நிலநிற்கும் போது உலகத்த ஜனங்கள் எல்லாம் மாளாத வினைகளில் வருந்தின்றிருக்கு, மனசு கஷ்டப்பட்டு இருக்க அவளுக்கு ஒரு உபாய அனுஷ்டானத்துக்கு இவளே உபாயமா இருந்திருக்கா எல்லாருக்கும். சுவாமி நம்மாழ்வாருக்கு அனுகிரகிக்கும் பொருட்டு நீயே அவட சிறசிலே வந்து செழும்பறவை தானேறி திருவாந்தன் தாடினை என் தலைமையிலே என்று திருவாய்மொழி சுவாமி நம்மாழ்வார் சாகித்த விஷயத்தை எடுக்கிறாருங்க. ஆழ்வாடு திவிசுக்தியும் பாதுகை போலே சாநித்தியம் நிறைந்தது. இப்படி இந்த பாதைகள் அனுகிரகார்த்தமாகத்தானே நம்மாழ்வாருடைய சிறசை அடைகிறதாகவும் சொல்றது. சமாது சடது சூடாம் விருணோஷி ஹரிபாதுகே அப்படின்னு சொல்ற சுவாமி தேசிகன். இப்படி பாதிகளுடைய பெருமை வந்து தியானித்து சமாதி காலத்தையும் பகவானையும் நிரந்தரமாக நினைக்கும்படி செய்தார். நம்மாழ்வார் யோகத்தில் இருக்கும் போதும் பெருமாளை நினைச்சார், வாய் விட்டு பாசனம் போடும் போதும் பெருமாளை நினைச்சார் சுவாமி நம்மாழ்வார். அதை கொடர் இந்த அதனால இந்த முதல் சித்திரபத்திலே பத்து பாசனங்களாலே பாதிகளுடைய பெருமையை பறக்க பேசுற ஒவ்வொரு சித்திரத்துக்கும் ஒரு விதமான அர்த்தங்கள் இருக்கு. அந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சாதான் நம்ம வந்து விஷயம் கத்துக்க முடியும். அந்த ஸ்லோகத்தை பார்த்தாலே புரியும் நமக்கு. அதனாலே ஸ்லோகங்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ற நடிகே வாவா ஏதாவது சக்தி அந்த ஸ்லோகத்தை வச்சுன்னு வீடியோல வரும்போது பார்த்து கத்துக்க வேண்டியது. மேற்கொண்ட பாசுரங்களை நாம் வந்து அடுத்த உபன்யாசத்திலே சந்திக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.